முப்பது ont des étoiles qui se collent au plafond et qui sont réfléchissantes. La tête là, tu la nous pas nous pas nous pas. La tête là, tu la nous pas nous pas nous pas. La tête là, tu la nous pas nous pas nous pas. La tête là, tu la nous pas nous pas. La star magic là nous pas nous pas. சீலிங்கில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வரும், நைட்டில் பார்த்தோன்னா ஃபுல் பிரைட்டில் வரும். இப்போ பார்த்தோன்னா முடிஞ்சிருவோம், இப்போ பார்த்தோன்னா ஆமாம் அது அப்படியே வரும், ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும், அப்படியே வரும். நாலு ஷீட் வரும், சின்னது வரும், கொஞ்சம் பெருசு வரும். ஸ்டார் தான் சார், சின்ன ஸ்டாரு, கொஞ்சம் பெருசு வரும், பெருசு வரும். எவ்வளோ முப்பது ரூபா முப்பது முப்பது முப்பது லா ஸ்டார் மேஜிக்லா முப்பது ரூபாய்க்கு. முப்பது முப்பது முப்பது லா ஸ்டார் மேஜிக்லா முப்பது முப்பது முப்பது. சீலிங்கில் ஓட்டுற ஸ்டிக்கர் மாதிரி s'appelle Star Magic. Ces autocollants fluorescents qu'on colle sur le plafond de sa chambre. தூர தூரமா ஓட்டிட்டீங்கன்னா நைட்ல மீஸ் நல்லா தூர தூரமா ஓட்டிட்டீங்க.